காற்றே குளிர்த்தெங்கள் பாடும் பாட்டே மனம் தேடும் சுவையோடு தினந்தோறும் இசை பாடு அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி காணட்டும் காத்தே குளிர்த்தெங்கள் பாடும் பாட்டே